மெயின்டன் இல்லாத இல்லாததுதான் மனாலே அமைக்கப்பட்ட சாங்கிதானே போலீஸ் பத்திரிகை நமக்கு அப்படின்னு அந்த பதையாட்டி மது சமய மதுர கட்டுவார்த்தையை தீவிரம் சொல்லுவது அது சமய மதுர கட்டுவார்த்தையை தீவிரம் சொல்லுவது பதவியும் மாத்திரா விசிப்பாங்க இந்த சமானம் திவ்யாந்தராக சுத்தியுமே ஆதரவுப்பட்ட பாராய் கட்டக்காமி தேவதாவி இங்க தீர மாத்திரா விசிஹந்தராக ஹரிதான் மே அந்தரா கூட ஸ்திகட தனு திகாந்ததாக வேணும் நமக்கு கபுவே என்ன நொக்கரு மே அர்த்தேன கிசிய பாதா நோயினாக்காவேக இக்கம தானோட மே மாத்திரா அடு கொடுச தாயாக்கல் இங்க தமிழ் மக்கியானே கபுவே வீட்டை சொல்றதுனா மட்டுமே स्तुति एक संगीत भारती सिंह पश्चिम अंके संगीत भारती श्रीलंक जनजीवित परछिन्न जनवे ඔහුට නුවර කලාවේ අම්මා කෙනෙක්ගේ ආධ්‍යාත්මයට ප්‍රවිෂ්ඨ වෙන්න පුළුවන් වුණා වගේම ඔහුට පුළුවන් වෙනවා බෝධිලිමා උරලේනා කුකුඩා වෘත්‍රි අම්මා කෙනෙක්ගේ ජන ඇදහිව ජීවත් වන ජන සංස්කෘතික විඥානයට ප්‍රවිෂ්ඨ වෙන්න ඒවා ස්පර්ශ කරන්න ඔබ දන්නවා බෝධිලිමා කියලා කියන්නේ බෝවෙකස පළාත සීමාවට බෝවිට ඇදහිල්ලක් ोटिया මොකටද පොල්තිල් ගාලා රත් කරන ගම්මිස් කොලෙන් පණ තමයි බෝධි මහණී උපදිනා කියන විශ්වාස කරන්නේ දැන් වැඩෝ කීදී මියන කාන්තාවක් වෙලස්ස බලාතේ ඉමිරියක් කියනවා නම් ඉමිරියගේ උඩේ අඩලෙට කමයක් දාලා තියෙනවා මේ කමේ කියන්නේ මිලවැරි කියලා දරුවෝ ප්‍රසෝතේ සූදානම් වෙන කාන්තාව මේ මිලවැරි අවලක තමයි विज्ञान निर्माण निर्माण कर संरक्षण ब्रह्मा शरीर रचना संगीत